இல்ல மாட்டாய் மாட்டாயே. ஏனோ ஏனோ பனி துளி பனி துளி பெண்மேலே, ஏனோ பாலோ எரியுது எரியுது தீ போலே, மேலும் உள்ளம் முருகுது உருகுது தன்னாலே. கண்கள் பார்க்கும் போது நெஞ்சு கொள்ளை போனாய் நீ போனாய், என் நெஞ்சு மின்னு மித்தை தானா கூறாய் நீ கூறாய், உன்னை போட்டி கொண்டாயே. வாராய் வெளிவாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாயே. Get a busy little